அரட்டிப்பூ செடிக்கு நான் செய்தி ஒன்று சொல்ல போறேன். வெண்ணிலவ கண்டு பேசி ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். அடநிழலாய் நட்பு தொடரும், குளிர் முகிலாய் நெஞ்சை வருடும். வானம் உள்ள நாட்கள் வரை வாழும் எங்கள் உண்மை நட்புதான். செம்பருத்தி பூ செடிக்கு நான் செய்தி ஒன்று சொல்ல போறேன். வெண்ணிலவ கண்டு பேசி ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். ஒரு விஷயத்தை சொல்ல போறேன்.